கந்தனுக்கு முன் பிறந்த கற்பகத்தின் பொற்பதம் சிந்தைதனில் வைத்தவர்க்கு என்றும் இல்லை ஒரு பயம். கங்கை கொஞ்ச வந்து நிற்கும் கணபதியின் திருமுகம் கண்டு கொண்ட அன்பருக்கு மங்களங்கள் பொங்கிடும். கந்தனுக்கு முன் பிறந்த கற்பகத்தின் பொற்பதம் சிந்தைதனில் வைத்தவர்க்கு என்றும் இல்லை ஒரு பயம். கங்கை கொஞ்ச வந்து நிற்கும் கணபதியின் திருமுகம் கண்டு கொண்ட அன்பருக்கு மங்களங்கள் பொங்கிடும். கரங்கள் ஐந்தும் பழங்கள் ஏந்தும் குழந்தை பால கணபதி கதிரும் கரும்பும் தாங்கி நிற்கும் இளைஞன் தருண கணபதி வசந்த கால நிலவின் வண்ணம் வழங்கும் பக்த கணபதி கிளியின் மழலை அருகில் தேவி கல்ப சக்தி கணபதி. கரங்கள் ஐந்தும் பழங்கள் ஏந்தும் குழந்தை பால கணபதி கதிரும் கரும்பும் தருண கணபதி வசந்த கால நிலவின் வண்ணம் வழங்கும் பக்த கணபதி கிளியின் மழலை அருகில் தேவி கல்ப சக்தி கணபதி. கந்தனுக்கு முன் பிறந்த கற்பகத்தின் பொற்பதம் சிந்தைதனில் வைத்தவர்க்கு என்றும் இல்லை ஒரு பயம். கங்கை கொஞ்ச வந்து நிற்கும் கணபதியின் திருமுகம் துவிஜ உத்துவ பிரசன்ன சித்தி மகா கணபதி நிறுத்த ஹேரம்ப சிப்ர ஹரித்ர ஏகதந்த கணபதி சிம்ம யோக சிப்ர பிரசாத ரணமோசன கணபதி சங்கடஹர ஏகச்சர துண்டி துவிமுக கணபதி. கந்தனுக்கு முன் பிறந்த கற்பகத்தின் பொற்பதம் சிந்தைதனில் வைத்தவர்க்கு என்றும் இல்லை ஒரு பயம். கங்கை கொஞ்ச வந்து நிற்கும் கணபதியின் திருமுகம் கண்டு கொண்ட அன்பருக்கு மங்களங்கள் பொங்கிடும். வீரம் மும்முகம் புவனேஸ்வரம் லக்ஷ்மி துர்கா கணபதி திரிகாட்சரம் உம்மத்தம் பிங்களம் வாரம் தருகின்ற கணபதி. வீரம் மும்முகம் புவனேஸ்வரம் லக்ஷ்மி துர்கா கணபதி திரிகாட்சரம் உம்மத்தம் பிங்களம் வாரம் தருகின்ற கணபதி. சித்தி புத்தி வல்லபையோடு சேர்ந்து கழிக்கும் கணபதி முப்பத்திரண்டு வடிவம் காட்டும் மோகன மதுர கணபதி. சித்தி புத்தி வல்ல